రమానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాని త్రిణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్త బోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర శఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి మాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి వినాశ్వాంత దిగ్మాం సుజాలే నిరవధి కరుణాద్భౌ వేదసూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. రెండు ఆశ్చర్యమాన తిరునామంగళ பத்தி போனதோ நம்ம கடைசியில பார்த்தோம். 770வது திருநாமம், 771வது திருநாமம், மாதவாத்மக பூஜார்த்த சுபாஷித விதான விதே ஹம்ச சந்தேச விவருத்த பகவத் பிரேம கல்லஜா அப்படின்னு. மாதவாத்மகன் அப்படின்னா மாதவங்கிற ராஜாவுடைய புத்திரன். அவன் சுவாமி தேசியன் கிட்ட நல்ல வார்த்தைகளை எல்லாம் தனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்க அவனுக்காக சுபாஷித நீதி அப்படின்னு சாதிச்சார். சுபாஷிதம் அப்படின்னா நல்ல வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஹம்ச சந்தேசம் இருக்கா பகவத் பிரீதி கல்லஜா அப்படின்னு, ஹம்ச சந்தேசம் அப்படின்னு ஒரு சின்ன காவியம். அதனால எம்பெருமானுடைய பிரேமத்தை, ஸ்ரீராமருடைய பிரேமத்தை, சிறந்த பிரேமத்தை அருளி செய்தவர். சீதாதேவி விஷயமாக பகவானுக்கு இருந்த பிரேமத்தை அவர் அருளி செய்தவர் அப்படின்னு அர்த்தம். ஆக ரெண்டு கிரந்தத்தை பத்தி இந்த ரெண்டு திருநாமங்கள் இருக்கு. அதுல இந்த சுபாஷித நிதி அப்படிங்கிற கிரந்தத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம். 144 ஸ்லோகங்கள், நீதி ஸ்லோகங்கள், சின்ன சின்னதான ஸ்லோகங்கள். ஆனால் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்குமே நிறைய அர்த்தம் உண்டு. சில ஸ்லோகங்களுக்கெல்லாம் 10 அர்த்தம் கூட இருக்கு. அப்படி பல அர்த்தங்கள்லாம் செறிந்து இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு கிரந்தம் இந்த சுபாஷித நிதி என்பது. சம்ஸ்கிருத பாஷையில இருக்கிறபடினால அந்த பல அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சம்ஸ்கிருதத்துல நல்ல பரிசயம் இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். இதற்கா பெரிய அளவுல அதுல ரசம் இருக்காது. சம்ஸ்கிருதத்தை தெரிஞ்சிருந்தாலுக்கு இதுல ரசம் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கும். இதுக்கு நிறைய சுவாமிகள்லாம் வியாக்கியானம் சாய்ச்சிருக்கா. அவளுடைய புத்தியை வச்சு, அதாவது நல்ல சிறந்த புத்தி இருந்தாலும் இதுக்கு வியாக்கியானம் பண்ண முடியும். இந்த 10 அர்த்தம் இருக்குன்னா 10 அர்த்தத்தையும் சொல்ல தெரிஞ்சிருக்கலாம். அப்படியாக பட்டப்பா சுவாமி அப்படிங்கிற சுவாமி, கோபாலாச்சாரிய சுவாமின்னு இருக்கார், நம்ம உத்தமூர் சுவாமி, இந்த மாதிரி சுவாமிகள்லாம் இதுக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். இந்த சுபாஷித நிதிக்கு மொத்தம் 12 பத்தி இதுல இருக்கு. ஒரு ஒரு பத்திலையும் 12 ஸ்லோகம், ஆக 144 ஸ்லோகம் அப்படி இருக்கக்கூடிய கிரந்தம் இது. பத்தினா ஒரு அத்தியாயம் மாதிரி தனியா பிரிச்சிருக்கார். சுபாஷித்தம்னா நீதி அப்படின்னு அர்த்தம். நீதி ஸ்லோகங்கள் எல்லாமே உதாரணமா வதான்ய பத்ததி, வதான்யனா தானம் பண்றவன், அவனை பத்தியான பத்ததி வதான்ய பத்ததி. சமசித்த பத்ததி அப்படின்னா சமசித்தமா, அதாவது சமமா யாரு மனசோட வச்சுட்டு இருக்காளோ, வேண்டுதல் வேண்டாமா இல்லாமல், அது சமசித்த பத்ததி. சதாசிரித பத்ததி, நல்லவர்களை ஆசிரியிருக்கிறது, துஷ்டர்களுக்காக அப்படியும் ரெண்டு விதமா பிரிச்சிருக்காரு சுவாமி வந்து. எது கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக துஷ்டர்களை பத்தியும் சதசத் விவேகம் அப்படின்னு, சத்து எது அசத்து எது அப்படின்னு ரெண்டும் தெரிஞ்சுக்கலாம். அதனால துஷ்டர்களை பத்தியும் இருக்கு, அப்புறம் நல்லவர்களை பத்தியும் இருக்கு. இவர்களை பத்தி 5, அவர்களை பத்தி 5. இந்த கவித்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கவிதையை பத்தி 2. இப்படியாக மொத்தம் 12 பத்தி இருக்கு. ஒன்னு 12 ஸ்லோகம், 144 ஸ்லோகம். கடைசியில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. சைஷா சுபாஷிதானாம் மாலா மகனீய வர்ண விருத்த குணா பாவுக சங்கியாரூடா பிரிய பத்ததி பூஷிதா ஜெயதி அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கே இருக்க இது முதுகிலே சில சுலகம் இது. சைஷா சுபாஷிதானாம் மாலா, இந்த சுபாஷிதங்களுடைய மாலையாக. ஏன்னா அடுத்தடுத்த சுலோகம் இருக்கு அப்படின்னா சுபாஷித மாலா அப்படின்னு பேர் இருக்கலாம். அப்படிப்பட்ட இது மகனீய வர்ண விருத்த குணா, நல்ல வர்ணம் விருத்தம் குணம் எல்லாம் கலந்துருக்கு. வர்ண அக்ஷரங்கள் நல்ல நல்ல அக்ஷரங்கள் எல்லாம் சேர்த்து, நல்ல பதங்கள் எல்லாம் சேர்த்து இருக்கு. விருத்தம் அப்படின்னா ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய ஒரு சந்தஸ் இருக்கும் இல்லையோ, சொல்லக்கூடிய ஒரு சங்கீத ஒலி மாதிரி இருக்கும் இல்லையோ அது. குணம் அப்படின்னா அந்த ஸ்லோகத்துக்கு காவியத்துக்கு இருக்க வேண்டிய ஓஜஸ் முதலான குணங்கள் இதெல்லாம் இதுல கலந்துருக்கு. மகனீயமான வர்ண விருத்த குண எல்லாம் கலந்துருக்கு. பாவுக சஞ்சாரூதா, பாவுகானா ரசிகால், ரசிகாருடைய புத்தியில இது ஆரூதா, ரசிகார்கள்லாம் இதை ரசிச்சு பார்க்க முடியா இருக்கு என்ன அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பாவுக சங்கியானா பாவகங்கிற எண்ணிக்கை, சம்ஸ்கிருதத்துல இந்த கடகுரியாதி சங்கியான்னு ஒரு கணக்குண்டு எண்ணிக்கையை சொல்லுச்ச, அந்த கணக்குடி பார்த்தா பாவகம்னா 144 அப்படின்னு வருது. 144 ஸ்லோகம்னு அர்த்தம். பிரிய பத்ரதி பூஷிதா பூஷிதா ஜெயதி, இந்த சுபாஷித நீதி அப்படிங்கிற இதானது. பிரிய பத்ரதி பூஷிதா, பிரிய நல்ல அழகான பிரியங்களான பத்ததிகளோடு கூடியதாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். 12 பத்ததி இருக்குன்னு அர்த்தம். இந்த கட்டபயாதி சங்கின்னு நம்பரை சொல்ற இப்படி பார்த்தா பிரியம்னா 12 அதனால, அதாவது எண்ணிக்கையை சொல்றதுக்கு ஒரு தனி வழிமுறை வச்சிருக்கா சம்ஸ்கிருதம், எழுத்துக்களை கொண்டு எண்ணிக்கையை சொல்றதுன்னு. அதுக்கு கட்டபயாதி சங்கியான்னு பெயர். அது மாதிரி பார்த்தா பிரியம்னா 12, ஆக 12 பத்ததியோடு இருக்கு. அப்படி இந்த சுபாஷித நிதி அப்படிங்கிறது ஒரு மாலை மாதிரி நல்ல வர்ண விருத்த குணங்களோடு கூட இப்படி இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தே இன்னொரு அர்த்தம் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டானா, உள்ள அர்த்தம் என்ன இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, மாலா சுபாஷிதானா மாலானா, இது ஒரு நல்ல மாலை, நம்ம கழுத்துல போட்டுக்கக்கூடிய ரத்ன மாலை மாதிரி ஒரு மாலை இது. சுபாஷிதானா நல்ல வண்ணம் எல்லாரும் போற்றக்கூடிய ரத்னங்களுடைய மாலை அப்படின்னு அர்த்தம். உயர்ந்து உயர்ந்த ரத்னா சேர்த்து வச்சு இருக்கக்கூடிய ஒரு மாலை அப்படின்னு அர்த்தம். மகனீய வர்ண விருத்த குணா, எப்படி அந்த சுபாஷித நிதிங்க புஸ்தகத்துல வர்ணம் விருத்தம் குணங்கள்லாம் சிறந்திருக்கோ அந்த மாதிரி இதுலயும் வர்ணம் விருத்தம் குணங்கள்லாம் இருக்கு. இத வர்ணம்னா நல்ல நிறங்கள்லாம் இருக்கு, விருத்தம் அப்படின்னா நல்ல ஆகாரத்துல, அதாவது அதுல இருக்கக்கூடிய ரத்னங்கள்லாம் வட்ட வடிவுல இருந்து அதுக்கு விருத்தம் பெயர், நல்ல வட்டமாக அழகா இருக்கு. குணா அப்படின்னா இது நல்ல குணங்களோடு கூடியிருக்கு, நல்ல ரத்னங்களா இருந்தா நல்ல குணம் என்னன்னு கேட்டா க்ஷேமத்தை கொடுக்கணும், ரத்னத்தை தோஷம் எல்லாம் இல்லாம இருக்கணும். இப்படி வர்ண விருத்த குண எல்லாமே இதுலயும் கலந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பாவுக சங்கியாரூதா, பாவுக்கான்னா யார் ரசிக்காளோ, யார் இந்த மாதிரி ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு அதை நினைக்கிறாளோ, அவ வந்து தன் மனசுல இதையே நினைச்சுட்டு இருக்காளா, இந்த மாதிரி இப்படியாவது வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு. பிரிய பத்ததி பூஷிதா, அவருடைய பத்ததி நல்லா இருக்கு. பத்ததினா கோர்வைன்னு அர்த்தம். ஒரு ரத்னங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு கோர்க்கும் போது அப்போ ஒண்ணு பின்னாடி ஒண்ணு கேட்கணும், மேல ரெட்ட வடமா மூணு வடமா அப்படிலாம் சேர்த்து வச்சு அழகாக கோர்க்கப்பட்டிருக்கு, கோணமான இல்லாமல் நல்லா நேர்த்தியாக கோர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மாலையானது ஜெயதி அப்படின்னு அர்த்தம். அதனால மாலை அப்படின்னு வச்சு பார்த்தா இந்த அர்த்தம் கிடைக்கும். சுபாஷித நீதின்னு புஸ்தகம் வச்சு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் முன்னாடியே பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் கூட பல அர்த்தம் சொல்லலாம். வியாக்கியானங்கள் அழகா சொல்ற ஒரு ஸ்திரீ அப்படின்னு வச்சுன்னு கூட அர்த்தம் சொல்லலாம். சுபாஷிதானாம் மாலா அப்படின்னா ஒரு ஸ்திரிய குறிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். மகனீய வர்ண விருத்த குணா, நல்ல வர்ணம் விருத்தம் குணம் இருக்கான் அவளுக்கு. நல்ல வர்ணம்னா நல்ல நிறத்தோட இருக்கான் அர்த்தம், நல்ல விருத்தம்னா நல்ல நடத்தையோட இருக்கான் அர்த்தம், நல்ல குணம் அப்படின்னா நற்குணங்கள்லாம் அவளுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்தமா இருக்கக்கூடிய பெண்ணு சிரேஷ்டமா இருக்கா. பாவுக சங்கியாரூடா, ரசிகர்களா இருக்கிறவா அவ மனசுல வெளியே நினைச்சுட்டு இருக்கலாம் இந்த பெண் நமக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. பிரிய பத்ததி பூஷிதா, ஆனால் பிரியமானவன் யாரோ அவனோடு கூட இவ சேர்ந்து இருப்பாள் அப்படின்னு அர்த்தம். ஜெயதி என்னன்னா சிறந்து இருப்பாள் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக இது ஒரு அர்த்தம் சொல்லலாம் போல இருக்கு. இந்த மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். கடைசியில சொல்ற சுவாமி தேசியம் முடிவுரையாக சொன்ன ஸ்லோகத்திலே கூட ஒரு 2-3 அர்த்தம் ஒருபடியாக இருக்கு. இந்த ஸ்லோகம் வந்து தேசியம் பண்ணவா அப்படிங்கறதுல சில பேருக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா மொத்தம் 144 ஸ்லோகம் இது. இப்ப சொன்ன ஸ்லோகம் கடைசியா 145 ஸ்லோகம் இது, முடிவுரையா வந்த ஸ்லோகம். இது தேசியம் பண்ணது இல்லைன்னு சில பேர் சொல்றா, தேசியம் தான் பண்ணது அப்படின்னு சில பேர் சொல்றா. ஆனா சுப்பாவுக்கு நீங்க ஸ்லோகம் மாதிரியே அழகா இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது. இதே எந்த திருவி எடுத்தாலும் எந்த ஸ்லோகம் எடுத்தாலும் அதுக்கு இதே மாதிரி பல அர்த்தங்கள்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற முடியாக சிறந்து இருக்கக்கூடிய ஒரு காவியம் இது. இன்னொரு உதாரணம் நம்ம பார்த்தோம்னா மகாபுருஷ பத்தியில ஒரு ஸ்லோகம், மகாபுருஷர்களை பத்தி சொல்றது. அனந்த கியாதி சம்பன்னா சுத்த சஸ்திர சதீபல தத்தே பகுமுகம் போகம் ஸ்ருதி ஸ்ருதி திருஷ்டி ஸ்திராசய அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஸ்லோகம். அனந்த கியாதி சம்பன்னா நிறைய புகழோடு கூடியவன், சுத்த சத்வா நல்ல சத்துவகுணம் உடையவன், சதீபலா ஞான பலம் உடையவன் அதாவது நல்ல அறிவாளி அப்படியா இருக்கிறவன், ஸ்ருதி திருஷ்டி ஸ்ருதினா வேதம், வேதத்தையே கண்ணாக கொண்டவனாக அதாவது வேதம் வழியாக சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சின்றவன், ஸ்திராசயா ஸ்திரமான ஆசையம் உடையவன் அதாவது சத்விஷயத்துல ஸ்திரமான புத்தி உடையவன், அவன் தத்தே பகுமுகம் போகம் பலவிதமான போகத்தை அவன் தெரிகிறான். இந்த குணங்கள்லாம் இருந்ததுன்னா சுத்த சத்தமா இருந்தான்னா நல்ல ஞான பலத்தோடு இருந்தான்னா வேதத்தினாலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடியவனா இருந்தான்னா ஸ்திரமான புத்தியோட அவன் இருக்கவனா இருந்தான்னா அவன் பல விதமான போகங்களை பெறுவான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். மகாபுருஷர்கள்லாம் இப்படி சிறந்து இருக்கிறார்கள், வேதத்தையே கண்ணா வச்சிருந்துதான் ஸ்திரமான எண்ணத்தோடு இருக்கா, இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து அப்படின்னா சொன்னாமல் தர்மத்துல ஸ்திரமான புத்தியோடு இருக்காள், சுத்த சத்துவம் அப்படின்னா சத்துவகுணம் ஓங்கி இருக்காள் அப்படின்னு மகாபுருஷால பத்தி சொல்ற ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னா மேலோட்டமா பார்த்தாலும் இன்னொரு அர்த்தம் அழகா தெரியுது. அனந்த கியாதி சம்பன்னா அப்படின்னா அனந்தங்கிற ஆதிசேஷனை பத்தி சொல்றது இந்த ஸ்லோகம். அனந்த கியாதி அனந்தன் அப்படிங்கிற புகழ் பெற்று இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அவர், சுத்த சத்வா அவர் சுத்த சத்வமானவர், ஏன்னா சீதிகண்ட லோகத்துல இருக்கிறபடினால சுத்த சத்வமான திருமேனி நிச்சய சூரியா இருக்கார், அதனால சுத்த சத்வமான திருமேனி இருக்கு. சுத்த சத்வா சதீபலஹா அது மாத்திரம் அவர் ஞானம் பலம் இதெல்லாம் இருக்கு அவருக்கு. ஞான பலங்கள் இவருக்கு விஞ்ஞான பலைக தரமணி அப்படின்னு ஞானமும் பலமும் இவருக்கு இருக்கு அப்படின்னு ஆவந்தா சொல்றதுல பிரசித்தம். இந்த ரெண்டும் அவருக்கு ரொம்ப பிரசித்தம், பர்வஜா இருக்க நல்ல பலத்தோட இருக்கார். ஸ்ருதி திருஷ்டி ஸ்ருதி திருஷ்டினா ஸ்ருதினா காதுன்னு அர்த்தம், பின்னாடி வேதம்னு அர்த்தம் பார்த்தோம். ஸ்ருதினா காது திருஷ்டினா கண்ணு அதாவது காதே கண்ணா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது சர்ப்பங்களுக்கெல்லாம் காதுன்னு தனியா கிடையாது, கண்ணு உண்டு அந்த கண்ணு வழியாவே அது கேட்கும் கேட்கவும் முடியும், அந்த பூமியோட சேர்ந்து எதுவரோ அதை கேட்க முடியும் அதுக்கு, அதனால வேற தனியா காது கிடையாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ருதி திருஷ்டின்னு பெயர். ஸ்திராசயா ஸ்திரானா பூமி, அந்த ஸ்திராசயா அப்படின்னா பூமியில இருக்கக்கூடியது, சர்ப்பங்கள்லாம் பூமியில தான் அதுக்கு சயனம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு, புட்டு கட்டிங்க அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பகுமுகம் போகம் பலவிதமான போகத்தை பிரிவுறது, இங்க போகம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்ட சர்ப்பத்தினுடைய பலத்துக்கு போகம் அப்படின்னு பெயர், சர்ப்பத்துக்கு போகி அப்படின்னு பெயர். அதனால அனந்தன் அப்படிங்கிற பகுமுகம் போகம் அப்படின்னா பலவிதமான போகம் அப்படின்னா ஆயிரம் தரை அவருக்கு இருக்கு அப்படின்னால பகுமுகமான போகத்தோடு அவர் இருக்கார் அப்படின்னு அனந்தனை பத்தி ஆதிசேஷனை பத்தியாகவும் இந்த ஸ்லோகம் சொல்றதா மேலோட்டமா பார்த்தாலே நல்லா தெரியுது. அதான் ரெண்டு அர்த்தம், மகாபுருஷாலையும் பத்தி சொல்றது அனந்தன் அப்படின்னு அவரை பத்தியும் சொல்றது அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் அது சுவாமி தேசியனுடைய திருத்தகப்பனார் அனந்த சூரி அப்படிங்கிறவர், அவரை பத்தியும் சொல்றதா இருக்கு. அனந்த சூரி சூழவே அப்படின்னு தேசியனை சொல்றோம், அவரை பத்தி சொல்லும் போது அனந்த கியாதி சம்பன்னா அனந்தன் அப்படிங்கிற திருநாமத்துல பிரசித்தமா இருக்கக்கூடியவர், சுத்த சத்வா நல்ல சத்துவகுணம் உடையவர் அதாவது ரஜோகுணம் தமோகுணம் தான் கலக்காமல் பரம சாத்விகராக இருக்கக்கூடியவர், சதீபலா ஞானங்கிற பலம் உடைய ஞானம் பலம் ரெண்டும் உடையவர் முன்னாடி அர்த்தம் பார்த்தோம். இப்ப ஞானம் தான் இவருக்கு பலமா, இவர் எப்படி மகாபுருஷர் ஆனார் அப்படின்னா நல்ல ஞானம் இருக்கு, நானா சித்தாந்த நீதி சிரம விமல தியா அனந்த சூரிய தனுஜா அப்படின்னு தேசியம் தன்னை சொல்லிக்கிறார். தன்னுடைய தோப்பார் அனந்த சூரிய எப்படின்னு கேட்டா பல சித்தாந்தங்களுடைய நயங்கள் எல்லாம் தெரிஞ்சு அதிலும் சுத்தமான ஞானம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் ஸ்ருதி திருஷ்டி சிராசயா அப்படின்னு ஒன்னா வச்சுக்கணும். ஸ்ருதி திருஷ்டினா சர்ப்பம் ஆதிசேஷன், அவருடைய சிராசயா அப்படின்னா அந்த திருவேங்கர மலை, திருவேங்கர மலைக்கு சேஷாதிரின் பெயர், ஆதிசேஷனே சர்ப்பமாக இருக்காராம். அதனால அதுல போய் இவர் சயனிச்சு வந்து அதன் பயனாக இவருக்கு சாமி ஜெயசிங் அவதாரம் பண்ணார். திருவேங்கர மலையான வந்து அனந்தரை கூட்டு இந்த மலையில் வந்து ஒரு நாள் தங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலையில் வந்து தங்கியிருக்க அன்னைக்கு ராத்திரி சொப்பனம் தான் சுவாமி தேசியன் அவதார சூச்சகமாக இருந்தது அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அதனால சுத்தி திருஷ்டி ஸ்திராசயா, சேஷாத்ரிங்கிற இடத்துல போய் சயா சயனத்தில் இருந்தவர். பக்தே பகுமுகம் போகம், அதனால பல விதமான போகத்தை பெற்றவர் அப்படின்னா சுவாமி தேசிகனை அவதாரம் பண்ண வச்சவர் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தன்னுடைய தரப்பனார் பத்தியே அந்த ஸ்லோகம் அப்படி குறிப்பாக தரதா இருக்கு. இதே மாதிரி பாதுகாப்பு சேஷத்துல கூட ஒரு ஸ்லோகம் இருக்கான், சிருஷ்டாம் பூமாவன் அந்தேன அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு உத்தமம் சாதிச்சிருக்கேன். ஆக அப்படி ஒரு அர்த்தம். இந்த ஸ்லோகம் இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், எந்திரமான ஒரு அர்த்தம். அனந்த சக்தி சம்பன்னா அனந்தன் அப்படின்னா எந்திரமான பேர், சத்தியம் ஞானமா அந்தம் பிரம்மான் வேற சொல்றது. அதனால அனந்தம்னா அந்தம் இல்லாதன்னு அர்த்தம் மாத்தம் இல்ல, அனந்தன் கூட பெருமாளுடைய திருநாமே அச்சுதான். அனந்தன் பூந்தன் எந்திரமாளுடைய திருநாமம், அதனால அந்த திருநாமத்தில் பிரசித்தமா இருக்கிறவன். சுத்த சத்வா, சுத்தமான திருமையை இருக்க அப்படின்னா சுத்த சத்வா, சத்தி பலா, ஞான விஜானம், ஞானம் பலம், இதெல்லாம் எம்பெருமானுடைய சத்குணங்கள்ல முக்கியமானது. அதனால நல்ல அனந்த கல்யாண குணமுடையவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ருதி திருஷ்டி இப்படி வேதத்தினால்தான் அவனை அவன் பார்க்க முடியும் அப்படிங்கிற அப்படினால ஸ்ருதியினாலே அவனுக்கு திருஷ்டி இருக்கு, அவனை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா சிரமான இடமுடையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சீரியகுண்ட லோகத்துல சிரமாக வாசம் பண்றவன் அர்த்தம் சொல்லலாம், இல்ல சிதயத்துல சிராசையா அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். தத்தே பகுமுகம் போகம், பல விதமான போகம் அவனுக்கு இருக்கு, அளவிட முடியாத ஒரு ஆனந்தம் பிரம்மத்துக்கு இருக்கு. அது நூறு நூறு நூறுன்னு கூட்டிட்டு போய் தைத்திரியத்துல கிடைச்சியில போகத்தை நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்றது. அப்படி பரமானந்தம் நிரம்பியவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லுவாங்க அனந்தன் சொல்லக்கூடிய எம்பெருமானை பத்தி இந்த ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம் படி இருக்கு. அப்போ இந்த அனந்த கியாதி சம்பன்னா அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு, இதுக்கே பலவித அர்த்தங்கள் இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஸ்லோகம் எந்த ஸ்லோகம் எடுத்தாலும் அதுக்கு அநேக அர்த்தங்கள்லாம் இருக்கு. அப்ப இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம், 144 ஸ்லோகத்திலயும் இந்த மாதிரி அழகா அர்த்தம் இருக்கு. சுபாயுத நீதி இதை பற்றியாக கிரந்தங்களும் நிறையா இப்போ வந்திருக்கு, அதே மாதிரி இதை பற்றி உபன்யாசங்களும் வந்திருக்கு. உங்களுக்கு புரியும்படியாக சுலபமாக இருக்கக்கூடிய 2-3 ஸ்லோகம் மாத்திரம் சொல்றேன். சுவாமி தேசிகனுடைய கவிதா சாத்துரியத்தை நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுதான். வதானிய பத்ததி இது ஒண்ணு, 10வது பத்ததி. வதானியன்னா தானம் பண்றோம்னு அர்த்தம், வள்ளல். ஆபிமுக்கிய தசா மாத்திரா ஆதர சைவ சஜ்ஜனா சீக்கிரம் ரத்தம் ரத்தம் கிருண்ணாதி ஸ்வப்ரசாதத்தா அப்படின்னு ஸ்லோகம். சஜ்ஜனா நல்லவன் இருக்கான், நிறைய கொடுக்கிறவன் அவன். ஆபிமுக்கிய தசா மாத்திராது எதிர்க்க வந்திருக்கிறவன் நேரம் வந்து நின்றான் அப்படிங்கறத பார்த்தாலே போறோம், உடனே கொடுத்துருவான். அவன் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டான், அவன் வந்து அழணும் அப்படின்னு நினைக்க மாட்டான், கெஞ்சி கேட்டுக்கணும் காலில் விழணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். எதிர்க்க அப்படி இவன் தானம் கொடுக்கறதுக்கு ஏற்றதான ஒரு பாத்திரம் ஒண்ணு எதிர்க்க வந்திருக்கு அப்படின்னா அவன் எதிர்க்க வந்திருக்காங்கிற பாத்திரையும் பைசா எடுத்து கொடுத்துவான். ஆபிமுக்கிய தசா மாத்திரா எதிரே நிற்பது மாத்திரத்தையும் வச்சு உண்டு, சீக்கிரம் உடனே கிருண்ணாதி அவனை ஏற்றுப்பான், ஸ்வப்ரசாதகா தான் அனுகிரமனே அவனை ஏற்றுப்பான். ரத்தம் அரக்தம் ச அவன் ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாட்டாலும் இவன் அவனை ஏற்றுந்துருவான். அவன் அப்படி சந்தேகத்தோட சேர்த்து கூட்டுப்பாரா மாட்டுப்பாரா மாட்டாரா அப்படின்னு இருக்க கூட அவன் இவனை ஏத்தண்டி இவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். இப்படி வதானியர்கள் தானம் வந்தவர்கள்லாம் யோசிக்க மாட்டான், இவன் ரத்தனா இவன் நம்ம கிட்ட ஆசையோடு இருப்பானா இல்ல நம்மளை உதறி தள்ளிட்டு போவானா நம்மளை வெய்வானா இவனை கொடுத்தா என்ன பலன் அப்படின்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டான். எவனோ ஒருத்தன் எதிர்க்க வந்திருக்கான்னு தெரிஞ்சாலே அவன் வந்து கொடுக்கறதுக்கான பாத்திரம் தெரிஞ்சா உடனே அவனுக்கு எடுத்து கொடுத்துருவாள் அப்படின்னு அவளுடைய பெருமையை சொல்ற ஸ்லோகம். இதுல ஆதரிச இவ அப்படின்றது கண்ணாடி போல அப்படின்றது. அப்ப கண்ணாடின்னு ஒரு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு வரணும். கண்ணாடி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டானா, அபிமுக்கிய தசா மாத்திராது எதிர்க்கவே ஒருத்தன் நின்றாலே போறோம் அவனை ஏற்றுக்கும். எப்படி இந்த வள்ளலாமன் எதிர்க்க வந்தாலும் அவனை ஏத்துக்கிறானோ, அந்த மாதிரி கண்ணாடி எதிர்க்க போய் ஒருத்தர் நின்றாலே போறோம், அவனை கண்ணாடி ஏத்துன்றோம். அப்படின்னா அவன் ஒருவர்த்த தங்கிட்டு வச்சிருந்து காமிக்கும் அப்படின்னு அர்த்தம். பிரசாதத்தா, அவன் தன்னுடைய பிரசாதத்தானே அனுகிரகத்தானே ஏற்றுவான். கண்ணாடிக்கு இங்க பிரசாதம்னா தூய்மையா இருக்கு, சுத்தமா இருக்கிறபடினால கண்ணாடி அழுக்கெல்லாம் இல்லாம சுத்தமா இருக்கிறபடினால்தான் நம்ம முகத்தை அது காமிக்கிறது. ரத்தம் அரக்தஞ்ச, சிவப்பா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் அப்படியே காமிக்கும். அப்படியே ரத்தம் சிவப்பா இருக்கான், அரசா சிவப்பு இல்லாம கருப்பா இருக்கான்னு வச்சுவோம், எப்படி இருந்தாலும் கண்ணாடியாதான் அவனை ஏத்துக்கும். நீ கருப்பா இருந்தா நான் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாது, சீக்கிரம் உடனே காமிக்கும், சமயம் எடுத்துக்காது. அதனால இந்த ஆதர்சம் எப்படி எதிர நினைத்தாலே போறோம் அவன் அப்படியே ஏத்துக்கிறதோ, அந்த மாதிரி மகாபுருஷர்கள்லாம் எதிர போய் வந்து நின்றாலே போறோம் உடனே அவளை ஏத்துன்றுவாள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தங்களும் இதுக்கு சொல்லலாம். பகவானை கூட அபிமுக்கிய தசா மாத்திராது, இதற்கு போய் பகவான் கிட்ட போய் நின்றாலே போறோம், ஆனா பகவான் உடனே ஏத்துக்கிறார் அப்படின்னு, நம்ம கிட்ட வந்திருக்கானே அப்படின்னு நினைச்சுட்டு உடனே அவன பகவான் வந்து தன்னுடைய பக்தனாக அவனை சீகரிச்சுக்கிறானாம். சீக்கிரம் சொப்பிரசாததாக அவன் அனுகிரகம் பண்ணி அவனுக்கு ஞானத்தை, கோயிலுக்கு போக தந்தா போறோம், கோயிலுக்கு போய் வந்து நின்றாலே நம்ம இடத்துக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறபடினால அபிமுக்கியத்தை வச்சுட்டு அவன் ஏத்துக்கிறான். அபிமுக பாவ சம்பத் அபிஷம் பவினாம் பவினாம் கொச்சித் உபலட்சிதா கொச்சித் அபங்குற போடுகிறீங்கிற தயாசத்துல அபிமுக்கியங்கிறது சம்பத்து, ஒரு பெரிய ஐஸ்வர்யம் அப்படிங்கிற நமக்கு இருக்கக்கூடிய செல்வம் என்ன கேட்டா அபிமுக்கியம். அபிமுக்கியம் அப்படின்னா என்ன கேட்டானா, பெருமாள் இருக்கிற பக்கமா பார்த்து நாம திரும்பி அந்த பக்கம் போறோம் இல்லையோ, எதிர்பக்கம் போலையோ இல்லையோ, அங்கேயே பகவான் நல்லா நினைச்சிருந்திருக்கானா, நான் நீ இருக்கிற பக்கமே தலையெடுத்து இருக்க மாட்டேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் போகாமல் அவன் இருக்கிற பக்கத்துக்கு கோயிலுக்கு போறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அதுவே பெரிய ஐஸ்வர்யம், அதுவே பகவானுக்கு போவோம், அது அபிமுக பாவ சம்பத்து அப்படிங்கிற. இது யாருக்கு இருக்காலோ சரி இங்க வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு பகவான் வந்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பான். அவன் ரத்தம் அரத்தம், அவன் பெரிய அளவுல பக்தனா இருந்தாலும் இல்லாட்டாலும் அவன் கோயிலுக்கு வந்திருக்கிறான்ங்கிற காரணத்தினாலேயே பகவான் அவன் தன்னுடைய அனுகிரகத்தினால அவனை ஏத்துப்பான், அதுக்கப்புறம் அவனுக்கு ஞானத்தை எல்லாம் இதுவா கொடுப்பான் அப்படின்னு பகவத் விஷயமாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். சஜ்ஜனர்கள் எப்படியோ அந்த மாதிரியாக பகவானும் இருக்கான், நல்ல மாதிரி பகவான் இருக்கான் இல்ல அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு அர்த்தம், ஆதர்ஷ தர்ஷன கண், ஆதர்ஷன கண்ணாடி, தர்ஷன அமாவாசையான ஒரு அர்த்தம் உண்டு, தர்ஷ சார்த்தம்னு சொல்றோம் இல்லையா, அமாவாசையா. இந்த அமாவாசையானது என்ன பண்ணோம்னா, ரத்தம் அரத்தம் அப்படி, ரத்தம் அப்படின்னா கிரகணம் இருந்தாலும் சரி, அரக்தம் அப்படின்னா ராகுனுடைய கிரகணம், சூரிய கிரகணம் இருந்தாலும் சரி, சூரிய கிரகணம் இல்லாட்டாலும் சரி, அபிமுக்கிய தசா மாத்திராது அப்படின்னா எதிர்க்க வந்திருக்கான் சூரியன் வந்து அந்த திசையில முன்னாடி வந்திருக்கான் அப்படின்னு இருக்கிறத வச்சுட்டு இந்த அமாவாசையானது அந்த சூரியனை ஏற்றுக்கிறது என்ன அர்த்தம். அதனால அம்மா அது மாதிரி பௌர்ணமின்னு வச்சு கூட ஒரு அர்த்தம் உண்டு. இப்படியாக பலவிதமான அர்த்தத்தை தெரிவிப்பதாக இந்த ஸ்லோகம் ஆபிமுக்கிய தசா மாத்திரா. இதுல கண்ணாடிக்கும் சஜ்ஜனங்களுக்கும் பகவானுக்கும் சொன்னது ரொம்ப அழகான விஷயம். பும்ச கஷ்டி ஆஸ்தானே விஜேந்திர சூரி சேவிதே குணவத்பக்ஷ பாதேபி மத்தியே திஷ்டதிவான பிரதே. ஒரு திஜன் ஒருத்தன், திஜன்னா பிராமணன் இருக்கும், ஒரு பிராமணன் ஒருத்தன் நிறைய மகான்கள்லாம் கூடி இருக்கிற ஒரு இடத்துக்கு போறான், குணவத் பக்ஷ பாதேபி நல்லா படிச்சிருக்கான், அவன் நல்ல குணமுள்ளவாள் கிட்ட அவனுக்கு பக்ஷபாதம், அவள் தான் அவனுக்கு பிடிக்கும், ஆனா சபையில அவனை மத்தியஸ்தனா இருக்க வச்சா அவன் மத்தியஸ்தனா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இது சமச்சித்த பத்ததி, மகான்கள்லாம் எல்லாரையும் சமமா பாக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதனால இவனை போய் பக்ஷபாதம் இருந்தா கூட இவனை மத்தியஸ்தனா இருக்கு சொன்னா சபையில போய் மத்தியஸ்தமா இருக்கான், மாண்டபுக்கு இவன் அந்தந்த பிரமாணங்கள்லாம் ஆராய்ந்து இவன் வந்து பதில் சொல்றவனா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசிகனே மத்தியஸ்தனா இருந்திருக்க, ஒரு தடவை சபையில ஒரு அத்வைதிக்கும் ஒரு துவைதிக்கும் ஒரு வாக்குவாதம் வரைச்ச இவரை கூட்டு மத்தியஸ்தனா இருக்க வச்சார் அப்படின்னு ஐதிஹியம் இருக்கு. அதுதான் பும்சக்தி தாஸ்தாலி, ஒரு நல்ல ராஜாவுடைய சபையில நல்லா படிச்சவனா இருந்த பிராமணனா இருக்கவனா இருந்தா அவன் வந்து அவனுக்குன்னு ஒரு பட்சபாதம் இருந்தா கூட அவனுக்குன்னு மதம் இருந்தா கூட அவன் மத்தியஸ்தனா இருப்பான் அப்படின்னு அர்த்தம். மத்தியஸ்தனா அடித்தா நல்லா செய்வான் என்ன அர்த்தம். சமச்சித்தால பத்தி சொல்லுச்ச இப்படி சொல்ற, இதுக்கே பல அர்த்தம் இருக்கு. திஜன் அப்படின்னா ரெண்டு ஜென்மம் எடுத்தவன் அர்த்தம், அது பிராமணன். பிராமணனுக்கு ரெண்டு ஜென்மம் சொல்லியிருக்கு. முதல்ல பிறக்கச்ச ஒரு ஜென்மம், அப்புறம் உபநயமாச்சு இன்னொன்று ஜென்மம், உபநயமாச்சு காயத்ரி உபநயம், அதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, அடுத்த ஜென்மம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி திஜன்னா பக்ஷின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா பக்ஷிக்கும் ரெண்டு ஜென்மம் உண்டு. முதல்ல முட்டைக்குள்ள ஒரு ஜென்மம், அப்புறம் முட்டையிலேருந்து வெளியில் அடிச்ச ஒரு ஜென்மம் அப்படின்னு ரெண்டு ஜென்மம் இருக்க விடையா பக்ஷிக்கு திஜன் பெயர். அப்ப திஜேந்திரா அப்படின்னா பக்ஷிராஜன் அப்படின்னு அர்த்தம். அந்த பக்ஷிராஜன் என்ன பண்றார், பும்சக்கசிஜித் ஆஸ்தானே, ஒரு ராஜாவுடைய ஆஸ்தானம் மாதிரி எல்லா லோகத்துக்கும் ராஜாவா இருக்கக்கூடிய எந்திரமானுடைய திவ்ய ஆஸ்தானத்துல பக்ஷிராஜன் கருத்மான் இருக்கார். குணவத் பக்ஷபாதேவி, இவருக்கு குணமுள்ள பட்சம் இருக்கு. பட்சம்னா சிறதுன்னு அர்த்தம். நன்னா பறந்து போகக்கூடிய சிறகுகள் தான் இவருக்கு மொத்தம் இருந்து அழகா பறந்து போனா கூட பத்யே திஷ்டதி மானப் இருக்கு, பத்யத்தில் நிற்கிறார். சீனி மட்டத்து பெருமாள் சன்னதிக்கு நேர இதுல நட்ட நடுவில் கை கூப்பிண்டு சன்னத்தமாக தயாராக இருப்பாரா அவர். எல்லாரும் கோஷ்டியா ஓரமா நிற்பார், ஆனா குருத்வான் மாத்திரம் பெருமாளுக்கு நேரம் இருக்கார். அப்படி பெருமாளுக்கு நேரம் அவர் இருந்திருக்கார். உபஸ்திதம் தேன புரோகருத்மகா அப்படிங்கிற, எப்போ சித்தமா இருப்பாரா பெருமாள், எப்போ கூட்டாலும் உடனே போகணும் அப்படிங்கறதுக்க. இப்படி குருத்மான பத்தி இந்த ஸ்லோகம், இன்னொரு ஸ்லோகம், இன்னொரு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு பல அர்த்தம் சொல்லலாம். திஜேந்திரா அப்படின்னா பக்ஷிராஜன் அர்த்தம். அது சம்பாதி அப்படிங்கிறவர், ராமாயணத்துல சம்பாதி இருக்கார் இல்லையோ, அவர் பக்ஷிராஜனா இருந்த கழுகு அரசனுக்கு கழுகுகளுக்கெல்லாம் ராஜாவா இருந்த அவர் குணவத் பக்ஷபாதேவி, நல்ல குணமுடைய பட்சம் சிறகுகள்லாம் அவருக்கு உண்டு. ஒரு சமயம் சம்பாதி ஜெதாயும் அவன் ஆகாசத்துல பறந்து போச்சு, போட்டி போட்டு யாரும் உசுர பறக்கிறான்னு போச்சு, சூரியன் கிட்ட வரைக்கும் போயிட்டான். அப்போ அந்த ஜெதாயு காப்பாற்றணுங்கிறதுக்காக இவர் தன்னுடைய சிறகை விரிச்சார். அந்த சிறகுக்கு அவன் இருக்கட்டும்னு, ஆனா இவர் சிறகு எரிஞ்சு போயிருக்கு. ஆனா நல்ல பெருமை வாய்ந்த இவருடைய சிறகானது கேள்வி உண்டு. இருந்தா கூட மத்திய திட்டத்தி மானப் இருக்கு இவர், இருந்தா கூட பூமியில வந்து ஒரு பர்வதத்துல வந்து இருந்தார், அங்கேயே இருக்க மானப் இருக்கு அப்படின்னா பிரமாணத்தை தெரிவிக்கிறாரா, அவர் அங்கிருந்தே பாக்குறாரா, அவர் தான் அங்கிருந்து பார்த்து சீதாதேவி லங்கையில் இருக்கார் அப்படிங்கறத அனுமானங்கள சொன்னவர் அவர் தான். ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்து, ஒரு மலை மேல ஒரு மரம், அந்த மரத்து மேல ஏறி உட்காந்து அங்கிருந்து பாக்குறார் சீதாதேவியை அசோகவனத்தில் இருக்கிறது தெரியுது. அதனால அனுமான் கிட்ட சொல்றாரு, அங்க லங்கையில் சீதாதேவி இருக்க, நீங்களா அங்க போங்க, என்ன வேலை என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறார். அப்போ அவள் சொல்லி அனுப்புறதே இவர் தான், அதனால அப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணவர் அப்படின்னு சம்பாதியை பற்றி சொல்றது. இல்ல ஜடாயு பற்றி சொல்றதாகவும் வச்சுக்கலாம். ஜடாயுவும் பக்ஷராஜனா இருந்தவர், அவரும் குணவத் பக்ஷபாதேவி அப்படின்னு அவருக்கும் நல்ல பட்சம் இருக்கு. அவர்களுக்கு சிறகு ஒன்று இருக்கு, அந்த சிறகு ரெண்டு சிறகு இருக்கு. அந்த சிறகு என்ன சிறகுனால ராவனோட சண்டை போட்டாராம், ராவன் அதால் போட்டு அடி அடி அடிச்சாராம், அவன் தேரெல்லாம் கீழே ஒடிச்சு அவனுடைய கொடியெல்லாம் எடுத்து அவனுடைய சாரதியெல்லாம் கொண்டு அவனுடைய குதிரை எல்லாம் ஒழிச்சு அவனுடைய அஸ்திரத்தை எல்லாம் எடுத்து அவனை ஒண்ணு இல்லாத பண்ணிட்டான். அப்ப ராவணன் வந்து இவருடைய ஒரு கத்தியை எடுத்தான், அந்த கத்தியை எடுத்து இவன் கையை வெட்டி இவருடைய சிறகு ரெண்டுத்தையும் வெட்டிட்டான். அது திவ்யமான கத்தி அது. அதனால குணவத்தான பட்சங்கள் எல்லாம் போடுத்து இவருக்கு இருந்தா கூட மத்திய திஷ்டதி மானப் இருக்கு. இருந்தா கூட தன்னுடைய உயிரை தெரிச்சுல அப்படியே அவர் காட்டணும், ஸ்ரீராமன் வந்தா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சீதாதேவி ராவன் அபரிச்சுன்னு விட்டான் சொன்ன உயிரை பிரிச்சுன்னு நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த சமச்சித்த பத்தின சம்பாதி ஜடாயு குருத்மான் இவ்வாறு சொல்றதாகவும், இன்னும் அது தவிர முக்கியமாக சமச்சித்தர்கள் சமச்சித்தர்களான மகான்களை பற்றி சொல்றதாகவும் இந்த ஸ்லோகம். இப்படியான இன்னொரு சந்திரன் ஒரு அர்த்தம், இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்ற, பல அர்த்தம் சொல்ற. சந்திரனும் ரெண்டு இடத்துல பிறந்தவர், அத்ரி மகரிஷிக்கு பிறந்தவன், அதுக்கப்புறம் வந்து சமுத்திரத்துல கடையும் போது வந்தவர் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இப்படியாக எந்த ஸ்லோகம் எடுத்தாலும் அநேக அர்த்தம் சொல்லும்படியாக, அதே சமயம் சுபாஷிதமாக சொல்லும்படியாக. சுபாஷிதம்னா நமக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அதுல அடையினுடைய தமிழ்நாடு சொல்லும், ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒரு நீதி இல்லை, ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பத்து பத்து நீதி கிடைக்கும் அப்படிங்குவார். இது மாதிரி பத்து பத்து நியாயங்கள் பத்து பத்து நீதிகள் நமக்கு கிடைக்கும்படியாக இந்த சுபாஷித நீதி அள்ளிச்செய்தார். சம்ஸ்கிருத பாஷையில சுபாஷிதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சகஜம், லட்சக்கணக்கில் சுபாஷிதங்கள் இருக்கு. சுபாஷிதன்னா நல்வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அது சோகமா அவெல்லாம் சொல்லுவா, அது அப்படி ஒரு புஸ்தகத்துல இருக்கணும் அப்படின்னு இல்லை. அங்கங்க சுவாமி தேசியன் கூட பாதுகாசத்துல சுபாஷித பத்தின்னு ஒரு பத்தி எழுதுங்க, சுபாஷிதங்கள் பத்து சேர்த்து வச்சு பாதுகை பத்தி இருக்கும், சுபாஷிதமாகவும் நல்வார்த்தையாகவும் இருக்கும், நமக்கு கிட்டத்தை உபதேசம் பண்ற மாதிரியும் இருக்கும் அப்படி ஆய்வு செய்திருக்க. அப்படியாக இந்த கிரந்தம் உத்தமமான கிரந்தமாக இருக்கு, சுபாஷித நீதி அப்படிங்கிற கிரந்தம். அடுத்த இரண்டாவது கிரந்தம் தான் இந்த திருநாமத்தை நாம பார்த்தோம், ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிறது. அது ஆச்சரியமான கிரந்தம், கண்ட காவியம் அப்படின்வா, அதாவது சின்ன காவியம் இது ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிறது. இது சந்தேச காவியம், தூது விடக்கூடிய காவியம். காளிதாசன் வந்து மேகதூதம் அப்படின்னு ஒரு காவியம் எழுதினா, அது ரொம்ப பிரசித்தம். ஒரு யக்ஷன் ஒருத்தன் யக்ஷிக்கு மேகத்தை தூது விடுவான், யக்ஷன் யக்ஷியும் பிரிஞ்சிருக்கார். அந்த பிரிவு தாங்க முடியாமல் ஒரு யக்ஷன் ஒருத்தன் யக்ஷிக்கு யாரை தூது அனுப்பலாம் பார்க்கும்போது ஆகாசத்துல மேகம் போயிருந்தது. அந்த மேகம் பேசுமா பேசாதா அப்படின்னு அவன் நினைச்சு பார்க்கல, ஏன்னா நினைச்சு பார்க்கல நினைவையில இல்ல அவன். அதனால அந்த மேகத்தையே பார்த்து மேகங்களே நீங்கள் தூது போங்கள் அப்படின்னு சொல்லி மேகத்தை தூது அனுப்புறான். அந்த மேகத்தோட இவன் என்ன சொன்னான் அப்படிங்கறதான் காவியம். அது ரொம்ப ஆச்சரியமான காவியம். அது சம்ஸ்கிருதத்துல மாத்திரம் இல்லாமல் பல பாஷைகளில் ரொம்ப பிரசித்தமான ஒரு மேகதூதம் அப்படிங்கிறது பிரசித்தமான ஒரு காவியம். அதை வச்சிருந்த சுவாமி தேசிகன் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கறதுனால அதே மிட்டல அதாவது அதே விருத்தத்துல பண்ண கிரந்தம் தான் இந்த ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிறது. இது சுவாமி தேசிகன் வந்து சாதாரணமா இதெல்லாம் பண்ண மாட்டார். இது சிங்கார காவியம். இது மேகதூதத்துல மொத்தமும் சிங்காரம் சுட்டும், ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு பதத்திலையும் அதுல சிங்காரம் இருக்கும். சுவாமி தேசிகன் பகவத் விஷயமாகவே சொல்றபடினால அவர் வந்து ஸ்ரீராமன் விஷயமாக சொல்றார். பெருமாள் வந்து பிராட்டிக்காக தூது அனுப்புறார், ஹம்சத்தை தூது அனுப்புறார் அப்படின்னு. கூடவே நமக்கும் பல விஷயங்கள்லாம் சொல்றார், வேதாந்த விஷயங்கள்லாமும் நமக்கு தெரியும்படியாக நிறைய திவ்ய தேசங்கள் வர்ணனம் எல்லாம் இருக்கும் முடியாது. அதாவது காளிதாசன் வந்து மேகத்துக்கு போகும்போது எந்தெந்த வழியா போனோம் அப்படின்னு வழியை சொல்லும்போது அங்க பல வர்ணனைகள் எல்லாம் பண்றான், உஜ்ஜயினி நகர வர்ணனை இதெல்லாம். அதாவது சுவாமி தேசிய இந்த ஹம்சத்தை பெருமாள் தூர் விடும்போது நீ இந்த ஊர் வழியா போனோம் அப்படின்னா எந்த ஊர் அப்படின்னா திருமலை காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு அந்த திவ்ய தேசங்களே எல்லாம் சொல்லி அதை எல்லாம் அப்படியே மங்களாசனம் பண்றபடியாக இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான கிரந்தம் இது ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிறது. வம்சே ஜாத சவிதுர்லபே மானயன் மானுஷத்வம் தேவ ஸ்ரீமான் ஜனக தலயான் வேஷணே ஜாகரூகா பிரத்யாயாதே பவன தலையே நிச்சிதார்த்த சகாமி கல்பாகாராம் கதமபி நிஷாம் ஆவிபாதம் விசேஷே. இது முதல் ஸ்லோகம். வம்சே ஜாத சவிதுரனகே, சூரியனுடைய வம்சத்துல பெருமாள் அவதாரம் பண்ணவர் ஸ்ரீராமன். மானயன் மானுஷத்வம், மனுஷனாக வந்து அவதாரம் பண்ணார். தேவ ஸ்ரீமான் ஜனக தனையான் வேஷனே ஜாகரூகா, ஜனக தனையா அப்படின்னா ஜானகி தேவி. அந்த ஜானகியை தேடி ஜானகி ராவணன் அபரிசன் போன படம் ஜானகியை தேடினு பார்த்துட்டு இருக்கார். பிரத்யாயாத்தே பவன தனையே, ஹனுமான் வந்து லங்கைக்கு போய் அவரை பார்த்துட்டு திரும்பி வந்து விசேஷம் சொன்னாராம். சீதாதேவி அங்க இருக்காரு அப்படின்னா அதை கேட்ட மாத்திரத்திலேயே அவருக்கு சீதாதேவி உடனே பார்க்கணும்னு ஆசை. நிச்சிதார்த்தா சகாமி, உடனே நிச்சிதார்த்தம், உடனே போய் சீதாதேவியை பார்க்கணும். ஆனா இப்ப பார்க்க முடியும், ரொம்ப தூரத்துல இருக்க, பக்கத்துல இருந்தா பரவாயில்ல. ஆனா சார் காமி, ஆனா இவருக்கு வந்து அந்த காமத்தை அடக்க முடியல. கல்பாகாராம் கசமதி நிஷாம், அன்னைக்கு ராத்திரி அன்னைக்கு இந்த விஷயத்தை அவர் கேள்விப்பட்டார். அன்னைக்கு ராத்திரி ஒரு நாள் ராத்திரி அப்படின்னு ஒரு கல்பம் மாதிரி போச்சான் அவருக்கு. எத்தனையோ சதுரி உரங்கள் சேர்ந்த கல்பம் மாதிரி வரைக்கும் சீதாதேவியே நினைச்சு அவர் ஒரு ராத்திரி ஒரு கல்பகாலம் கழிக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு எப்படியோ கழிச்சுட்டார். எப்படி கழிச்சான்னு தெரியல, ஏதோ நேரத்தை பிடிச்சு தள்ளுறாரு அப்படின்னு வா. நான் காத்தா ஹம்சத்தை பார்த்தான்னு வரும், ஹம்சத்தை பார்த்து தூத அனுப்ப போறாருன்னு வரும். இதே ஸ்லோகத்துல இன்னொரு அர்த்தமும் இருக்கு, அது ஜீவாத்மா பத்தி அர்த்தம். வம்சே ஜாத சவிது ரணகே மானயன் மானுஷத்துவம், பகவான் சிருஷ்டி பண்ண இங்க வந்து பிறக்கிறான். முதல்ல பழைய காலத்து ஒண்ணுமே இல்லாத இருந்தவன் பகவான் சிருஷ்டி பண்ணச்சு இங்க வந்து பிறக்கும் போது அதே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மானுஷ ஜென்மம் கிடைக்கும் போது அந்த புருஷ ஜென்மத்தை ஏத்துக்கிறான். ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இதுதான் நமக்கு சிரேஷ்டம். தேவ ஸ்ரீமான் சயன் பிரகாசமான ஜீவாத்மா, அவன் ஸ்ரீமான் மோக்ஷ போக போறான் அப்படி இருக்கக்கூடியவன். ஜனக தனையான் வேஷனே ஜாகரூகாரத்துல ஜனக தலையா, ஜனகன்னா அப்பா, தலையன்னா பிள்ள, அப்பா பிள்ளை இந்த குடும்பத்தை இப்படியே பார்த்துருக்கானே தவிர வேற எதுவும் பார்க்காம இருந்ததுதான். பிரத்யாயாத்தே பவன தனையே, அப்ப ஆச்சாரியர் வந்து நேர கிட்ட வந்து உபதேசம் எல்லாம் வந்தார். நிச்சயதார்த்தா, அப்ப விஷயம் உங்களுக்கு தெரியுது, நான் இந்திரவான் கிட்டதான் சேரணும் அப்படிங்கிற தெரிஞ்சது. சாமி, அவன் மோட்சத்துல ஆசை உடையவரான். கல்பாகாராம் கசம பிணிதாம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சம்சாரத்தை கஷ்டப்பட்டு கழிக்கிறான். ஏதோ ஒரு விதத்துல எப்ப போகும்போது கூவி கொள்ளும் நாள் குறுகாதோ அப்படின்னு சொல்ற மாதிரி பகவான் கூவி கொள்ளும் நாள் குறுகாதோ அப்படின்னு அதை நினைச்சுட்டு கஷ்டப்பட்டு இந்த சம்சாரத்தை கழிச்சிருந்துக்கான் மோட்சம் கிடைக்கிற நாள் என்னைக்கு வரப்போகுதுன்னு. ஆக இதே மாதிரி இந்த சுவாமி இந்த அனுசந்தேசத்துல இவர்களுக்கு வேதாந்த அர்த்தத்தை சொல்லும்படியாகவும் அதே சமயம் பெருமாளுடைய விஷயமாகவும் இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. காலே சேனம் கவிகுலபதே ூரிலோயமாத்மாலம் கமலிசரசி காலோபயம் ராக்காச்சந்திரிசரம் ராஜஹம்சம் பார்க்கும்போது அங்கு ராஜஹம்ச பட்சி ஒன்னு அழகா இருந்துட்டு அதை பார்த்தாரு. ரெண்டாவது ஸ்லோகம் அந்த பட்சியை பார்த்த உடனே சீதா பிராட்டியோட ஞாபகம் வந்துதான். ஏன்னா அவர மாதிரியே இருக்கான் தன்மஞ்சீரப்பிரதிமனிலேத்தன்மயாத்மாஹூர்த்தீவிரம் பஜதி சமயே சாசனம் மீனகேதோ தஸ்மின் சீதா கதிமனுகதே. அந்த கம்சம் நடந்து போறதான் இந்த பார்த்தோமே சீதா பிராட்டியனுடைய நிறைய ஞாபகம் வருதான். இதே மாதிரிதான் அவர் நடப்பார் அப்படின்னு சத்துகூல அங்க மூர்த்தம் அந்த அம்சத்தினுடைய ரூபத்தை பார்க்கிறாரா. சீதா தேவியுடைய வஸ்திரத்துல அம்சங்கள்லாம் பதிச்சிருப்பாளாம், அம்ச முத்திரைகள்லாம் பதிச்சிருக்குவான். இதை பார்த்த உடனே அந்த வஸ்திரத்துல இருக்கிற அம்ச முத்திரைகள்லாம் தெரிஞ்சுதான் ஞாபகம் வந்தது. தன் மஞ்சீர பிரதிபனே அம்சத்தினுடைய துவனி கேட்டதா கேட்டேன்னு சீதா பிராட்டியுடைய கால் குறிச்சிருக்கே அதனுடைய துவனி ஞாபகம் வந்துதான். இதெல்லாம் பிராட்டியினுடைய ஞாபகத்தை கொடுக்கவே அவர் அந்த அம்சத்தை அப்படியே கண் வாங்காமல் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம். வீரச்சேதோ விலய மகமது அங்கத்தையே பார்த்து அப்படியே சேதோ விலயம் அவர் மனசே இழந்துட்டார். அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுற நிலைமையில ஆயிட்டாராம். தன்மை ஆத்மா முகூர்த்தம் தன்மயமாக ஆயிட்டார். சீதாதியே நினைச்சிட்டு இருந்தவர் அம்சத்தை பார்த்த உடனே மொத்தமே சீதாமயமாவே ஆயிட்டார். இப்படியே ஒரு மூத்த காலம் இருந்தார். நாலாவது வரிதான் ரொம்ப முக்கியம் இந்த காரியத்தோட ஒவ்வொரு ஸ்லோகத்திலே. சத்மந்தன்யாசன் இப்ப என்ன சொல்றாங்க கேட்டா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா, மன்மதனுடைய பிரபாவம் இருக்கோ அது சமயம் ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேங்க. அதாவது மன்மதனுடைய பிரபாவம் அப்படிங்கிறது காமவசப்பட்டவால அவன் தன்னடிய கொண்டு முடிச்சுக்கிறான். இப்ப பெருமாள் ஸ்ரீராமனே தன் வசத்தை எழுந்துட்டார் அப்படின்னும் போது பகவானுக்கே இருந்து எப்படின்னா, அவன் நான் நினைக்கிறேன் மீனகேதுவான மன்மதனுடைய பிரபாவம் சில சின்ன தீவிரமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். மைத்திரியின் தீவைஷ்யன் சக்கரே தஸ்மை சரசி ஜிதலை சோபசாராம் சபரியம் காந்தா சுபக காமினாம் தூதலாபா. அப்புறம் லப்தா சுவாசா கதமபி உருவாசம் பட்டிருந்தாராம். எப்படி அப்படின்னா, எப்படி அவருக்கு ஆஸ்வாசம் வந்துருதுன்னா, கை அழகா சொல்ற இப்படின்னு சொல்ல முடியும். எப்படி ஆஸ்வாசம் பண்ணிருந்தாரு, ஏன்னா அவருக்கு எப்படி ஆஸ்வாசம் இருக்கு அதை நம்மளால சொல்ல முடியாது. ஏதோ ஆஸ்வாசம் வந்துருக்கோ ஆஸ்வாசத்தை படுத்தில இருக்கிற துக்கம் ஆஸ்வாசப்படக்கூடிய துக்கம் இல்லையாது, அத்தனை வியோக துக்கத்துல இருக்காரு. லட்சுமணியா அக்ர ஜென்மா லக்ஷ்மண் சமையனார்ல இந்த விஷயத்தை சொல்லச்ச சந்தேசேன பிரணய மகதா, தன்னுடைய பிரணயம் கலந்து ஒரு சந்தேசம் அனுப்பி மைத்திரிய ஜீவனை கொடுக்கணும். அவரும் இதே கஷ்டம் தான் இருப்பார். அவருக்கு உயிரை கொடுக்கணும் அப்படின்னா தன்னுடைய சந்தேசத்தை அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்சத்தை வந்து கூட்டு வச்சு அதுக்கு பூஜைகள்லாம் பண்ணாராம். மெதுவாக தடவி கொடுத்து அந்த அம்சத்தை பார்த்து அத்தனை சந்தோஷப்பட்டு அதுக்கு பூஜை பண்ணாராம். அம்சத்துக்கு கூட பூஜை பண்ணுவாளா அப்படின்னு கேட்டா காமவசப்பட்டவர்களுக்கு அவருடைய காந்தாக்கள் கிடைக்கிறத காட்டிலும் அந்த காந்தைக்கு தூக்க சொல்றதுக்கு ஒரு தூக்க மோசம் கிடைக்கும், அதுதான் அவளுக்கு பரவ சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். இப்படி அப்படிங்கிறதாக அதுல வந்து அந்த பேர் வழியா போவான் அப்படின்னு பலருந்து வழியா போவான் அந்த பெருமாள் பெய்கிறீர்கள் அப்படின்னு மாற்று தமிழகம் மையோ அங்கே ஹனுமான் வந்த போது எனக்கு இங்கிருந்து அந்த போட்டுக்கு ரெண்டு வழி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். மார்க்கவு ரெண்டு வழி இருக்கு, அது பச்சை வழி மேற்கு பக்க வழியா நீ போயிடாத, ஏன்னா அது நித்திய ஒரு விஷயம், எப்பவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும், பறவைகள்லாம் பறக்கிறதுக்கு ஏற்றது இல்லை. இந்த பச்சிவம் அப்படிங்கிறது மேற்கு தொழிற்சி மலையை சேர்ந்த இந்த கேரள தேசம்தான், அது எப்பவுமே நித்திய பச்சிவம் நித்திய மனுஷா எப்பவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும். அதனால அந்த வழியினால உன்னால் போக முடியாது, இன்னொரு வழி இருக்கும் அதை எடுத்துக்கோ. பிராச்சீனேக்கு பிரதிஜன பதம், பிராச்சீனமான வழின்னா கிழக்கு பக்கம் இருக்கிற வழின்னு அர்த்தம். அந்த வழியா நீ போலியா? சமூகத்தான மக்ரா திருஷ்டி கதம பேசகே மற்ற தேசே நிவாரியா, அதுவும் வெளியில பார்த்துக்காதான் எதுவும் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் நீ சீதாதேவி கிட்ட இந்த சந்தேகத்தை சொல்றதுக்காக அந்த வழியா போ அப்படின்னு அழகா வழி சொல்லி அனுப்பதான் ஆரம்பம் இந்த ஸ்லோகத்துல. இதுல ஆச்சாரியர் அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கா, எம்பெருமான் திருவடியை போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு, அதுல ஒண்ணு தியான யோகம் அப்படிங்கிறது, ரெண்டாவது சரணாகதி அப்படிங்கிறது. இந்த தியான யோக வழியில போகாத சரணாகதியில போ அப்படின்னு சொல்றதா அர்த்தமா. ஏன்னா தியான யோக வழிங்கிறது அது சிரேஷ்டமானதான், பச்சிமோ நித்திய வருஷா அப்படிங்கிற மாதிரி தியான யோகத்துல நித்தியமே பகவத் அனுபவம் நிறைய உண்டு. தியான யோகத்தை நித்திய பகவான் நேரம் கூட பார்க்கலாம், அந்த அளவு உண்டு. ஆனா நமக்கு அது கஷ்டமா இருக்கும், அது போக முடியாது. ஒன்னால நித்திய வருஷமா இருக்கிற இடம் ஆனந்தம் தான், ஆனா பட்சிகள் பறக்க முடியாது இல்லையோ, அது மாதிரி நமக்கு போக முடியாது இந்த இடத்துல. அப்ப என்ன பண்ணணும் கேட்டாங்கன்னா, பிராச்சீனே பிராச்சீனா கிழக்கு பக்கம்னு இருக்கும், இன்னும் பிராச்சீனமான வழி ஒண்ணு இருக்கு, அது சரணாகதி மார்க்கம் அப்படிங்கிறது, அதை பிடிச்சுட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லதான் அர்த்தம். எல்லாருமே உள்ள அர்த்தத்தோடு தான் வரும், நமக்கு வெளிவாழ்ல சொல்றாங்கன்னா இந்த உள்ள அர்த்தம் ஒண்ணு சொல்லணும் இல்லையோ, அதுதான் முக்கியமான அர்த்தமா. இந்த அர்த்தங்கிறது வெளியில சொல்றதுக்கான அர்த்தம் தவிர, சுவாபதேசம் பேரு, அபதேசம் தன்னுடைய அர்த்தம், அதுதான் தன்னுடைய அர்த்தம். இன்னும் திருப்பாவிக்கு ராமாயணத்துக்கு எல்லாத்துக்குமே உண்டுதான், எல்லாத்துக்குமே சாபதேசம் உண்டு, திவ்ய பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் சாபதேசம் உண்டு. அது உள்ள அர்த்தம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும், அதை காண்பிக்கிறதா தான் அந்த இதுவே மொத்தமே இருக்கும். இப்ப பக்ஷின்னு சொல்றோம், பக்ஷி அப்படின்னா பக்ஷின்னு சொன்ன இடத்துல தேசிக்கா சத்த தூதா ஆங்கிற பாங்க தூத்த அனுப்பிச்சாலும் தேசிக்கிறது ஆச்சாரியர்கள் அர்த்தம், ஆச்சாரியர்கள் தூத்த அனுப்புறாங்க. ஏன்னா ஆச்சாரியர்கள் பட்சிகள் வாழ் பட்சிகளான எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதோ, அதனால ஜீவாத்மா கிட்ட இருந்து பரமாத்மா கிட்ட போய் இந்த ஜீவாத்மா நிலை எடுத்து சொல்றவாளாக ஆச்சாரியா இருக்கலாம். சுச்சரித சுபதான் கிருஷ்ண சாருத்யான் சாகாதோதாரசீலான் அனுதிருத பகவல்லக்ஷ்மணோ பால்யபுத்தானே சாத்திர ஸ்வச்சந்த வெட்டீரே அதிக ரசிசிரான் அந்தரங்கோக்தியோக்யான் ஆச்சாரியான் சிஷ்யலப்தும் சட்டஜிக்கு பிரேயசி தூத நீத்தியா. நம்மாழ்வார் பக்ஷியோட தூத்து விடும்போது அதுக்கு சுவாமி தேசியம் வியாக்கியானம் பண்றார், ஆச்சாரியர்களை தூத்து விடுறார் அப்படின்னு சொல்லிடு. பக்ஷிகளுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் பத்து விட்டு சொல்லியிருக்கார், ஆழ்வார் சொல்லியிருக்கார். அது சுவாமி தேசியம் இந்த ஸ்லோகத்தை சொல்ற சத்ரி பவ்யான் சுவாச்சா, பக்ஷிகளும் நல்ல வார்த்தை இருக்கு, ஆச்சாரியும் நல்ல வார்த்தை இருக்கிறார், பக்ஷிகளும் நல்ல நடத்தை இருக்கு, ஆச்சாரியும் நல்ல அனுஷ்டானங்களோட இருக்கார். இது ஒண்ணு ஒன்னா எடுத்து சொல்றேன், பத்து விஷயம் எடுத்து சொல்றேன். அந்த மாதிரி இந்த ஆச்சாரியன் அந்த அத்த பட்சியெல்லாம் ஆச்சாரியன் அர்த்தம், வேற ஒன்னொருத்துமே உள்ள அர்த்தம் இருக்கு. அந்த மாதிரி இந்த மார்க்கத்தினால நீ போகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வழியில இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்க சார். ஸ்ரீரங்கமா முதல்ல வந்து திருமலை வந்தது, திருமலையில சேஷாத்ரி அப்படின்னா அந்த மலைகளுடைய பிரபாவத்தையும் எடுத்து சொல்லி அங்க இருக்கக்கூடிய ரத்னங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்ற, அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு போகணும் அப்படிங்கிற. திருமலை பக்கத்துல சுவர்ணமுகி அப்படிங்கிற ஒரு நதி இருக்கு, இந்த நதி பெரும்பாலும் தினம் இருக்காது, ஆனா இப்போ இந்த வருஷம் வந்து நல்ல மழை பெஞ்சதுனால இந்த சுவர்ணமுகி அப்படிங்கிற நதி இப்ப தினம் போயிட்டு இருக்கு, பிரவாகம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அது சுவாமி தேசியன் மங்களாசன், இது புராண பிரசித்தமான நதி, இது நதிக்கரையில குடுத்தரங்கள்லாம் வந்துடா நிறைய பேர். ஆனா வந்து ஒரு காலத்து உத்தமமான ஒரு நதியா இருக்கு, அது திருமலையில அங்கே இருந்த கிழமை காலகஸ்தி வரைக்கும் போறதாம், சிவபூஜை பண்றதுக்காக போறது அப்படின்னு சொல்றது உண்டு. அதனால அதையும் சுவாமி தேசியம் எழுதியிருக்காரு, சுவர்ணமுகரி நதிக்கு சுவாமி தேசியம் மங்களாசாசனம் அப்படிங்கிற பெருமை இருக்கு. திருமலையிலிருந்து வடக்கு தட்சிண பாகத்துல தெற்கு பக்கத்துல அந்த சுவர்ணமுகரி போடுவார் அப்படின்னு அங்க போய்க்கிறோம் அப்படின்னு கம்சத்தின் மொழி சொல்லி அனுப்புறதா இருக்கு. அங்க போய் கொஞ்சம் ஆனந்தமா இருந்திருந்தேன், அதோடைய கரையில அங்கேருந்து அடுத்து வச்சிருக்கோம் துண்டீராட்சியம், அது போல தொண்டை மண்டலம் அப்படிங்கிற இடத்துக்கு அங்க காஞ்சிபுரம் இருக்கு, அந்த பெருமாளுடைய வீதியில் அப்படியே நீ பறந்து போகும்போது அது ஒரு அழகான அனுபவம் சொல்ற. சாமாசீதன் பிரணவ நகரின் பக்தியின் ரேணமூர்த்தனா காஞ்சிபுரத்து போகும்போது வெளியிலேருந்தே ஒரு நமஸ்காரம் பண்ணி அந்த ஊருக்கு அப்படிங்கிற ஏன்னா பேரல்வாள பெருமாள் வந்திருக்கக்கூடிய இடம் அது. ஜாதா மாதவ கிருதயுகமே தாசுரிச்சாவசேனா பிரம்மாவானவர் கிருதயுகத்துல யாகம் பண்ணி அந்த பெருமாளை சாட்சாத்கார மன்னார். காஞ்சிநகரத்தில் வீதிகள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நாரீஸ்வரம் தான் நகரேஷு காஞ்சி அப்படின்னு பெயர். ஏன்னா குலத்து நகரத்தில் காஞ்சி அப்படின்னு சொல்றா. புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஸ்வரம் தான் நகரேஷு காஞ்சி அப்படின்னு பழமொழி சம்ஸ்கிருதத்துல. சிரேஷ்டமான வீதிகள் தான் இருக்கும். அந்த வீட்டில வரராஜ பெருமாள் எழும்போது அவர் ஏழை பண்ணிட்டு போறா இல்லையா பெருமாள் வாகனத்துல, அப்ப அதிலிருந்து தூளி கிளம்பும். அந்த தூளிகளைனா தங்க சிறப்ப தாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்கள் நித்தி செய்து அந்த ஊருக்கு வந்து தலை வணங்கி நிற்கிறாளாம் எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான அதான் எழும்போது தூளி கிழமைதான் கிளம்பும். அது தன் தலையாலே தாங்கிறாளாம் வெச்சி சூடிகள் எல்லாம் அப்படிங்கிற அந்த மாதிரி வைபவத்தை இன்னைக்கு நம்ம செய்திக்கலாம். என்ன வீதியில நிக்காம ஒரு ஓட்டம் வர்றா பெருமாள் அந்த இடத்துல அது அந்த வாகனத்தை ஏழப்பண்டு போறவங்களும் உங்க அழகா ஏழப்பண்டு போறாரு. அங்க வேகவதி அப்படின்னு நதி இருக்கு. அந்த நதி அம்சத்துக்குள்ள நதி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த வேகவதி நதி கையாக அப்படியே நீ போறோம். அந்த பெருமாள் வந்து அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இனி சில சமயம் பெருமாள் பேரவாள பெருமாள் பெருந்தேவி தாயார்மாக ரெண்டு பேருமா தோட்டத்துல அப்படி சாயங்கால வேலையில பவனி வர வழக்கம். அப்ப நீ போய் அவளுக்கு உன்னுடைய சேவைகளை விரித்து அவளுக்கு விசிறியா இருந்து சேவைகளை விரித்து அந்த திவ்ய தம்பதி இருந்து கைங்கரியம் பண்ணு அப்படிங்கிற பெருமாள் வந்து விளாட்டியுடைய திருக்கையை பிடிக்கிறாரா அந்த தாமரப்பூவை பிடிக்கிற மாதிரி இருக்குமா தாமரப்பூவுக்குள்ள தேன் இருக்க முடியும் அந்த மாதிரி இதுவும் சின்னமா இருப்பான். அந்த கை பிடிக்கும் போது அந்த கைக்குள்ள ஒரு வியர்வை இருக்கு. அந்த வியர்வை தான் தாமரை தேன் மாதிரி இருக்கான். அந்த கை தான் தாமரப்பூவா இருக்கான். அப்படி பெருமாள் வந்து அந்த கைய கிரகணம் பண்றார். மத்வா சித்தம் சரசி ஜெமிவன் சின்ன பாலம்பமான ஆழ்வார்பட்டது ஆறு பட்டது அப்படிங்கிற அந்த பகவான் முதல்ல பாடுகிறான் வந்து நான் பட்டது ஆறு பட்டாயே அப்படிங்கிற அப்படி ஒரு அனுபவம் கண்டிப்பிருக்கான். தேவியாஹஸ்தம் பதிதரகரண்யஸ்தீலாரவிந்த தேவ ஸ்ரீமான் சயதி விகரே தேர மாராம பூமோ பக்கத்துல தோட்டத்துல திருவானந்த தாயார்மா அப்படி சஞ்சரிக்கும் போது எத்தோ வாழ வபுஷா வீரையே சந்தமேவா நீயே போய் நிர்வாகிச்சு அவளுக்கு விசிறி கைங்கரியம் பண்ணு அப்படிங்கிற அதுவும் இன்னைக்கும் பெருமாளுக்கு தலையாளமாக காஞ்சிபுரத்துல தோட்ட உற்சவம் அப்படிங்கிறவுடைய தோட்டத்துல உற்சவம் பக்கத்திலே கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய தோட்டத்துல உற்சவம் அதெல்லாம் இன்னைக்கும் அழகா நடக்கிறது. அந்த சமயத்துல பெருமாளுக்கு விசிறி கைங்கரியம் பண்றவாள் ஒண்ணு காஞ்சிபுரத்துல விசிறி கைங்கரியம் ரொம்ப பிரசித்தம். திருக்கட்சி நந்திகள் விசிறி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். அதனால அந்த மாதிரி விஷயங்களையும் குறிப்பதாக இருக்கு. அதே அங்கிருந்து கிளம்பி திருவள்ளரை மலையில் போய் மலையே சேவிக்கிறோம். அந்த ரம்பிகாட்சி பெருமான் சேவிச்சும் நேர ஸ்ரீரங்கத்துக்கு போய் அந்த ஸ்ரீரங்கத்துல பெருமான் ரங்கநாதன் ஏழுகிறக்கூடிய இடம் இருக்கு. அந்த இடத்தை சேவிச்சுக்கோ அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதனை சேவிச்சுக்கோன்னு தான் சொல்லணும். சேஷபீட்டம் பஜே தாஹா அந்த சேஷபீட்டம் இருக்கு. ஸ்ரீரேகஸ்ய விரச்சித பதம் தாது சேவியமானம் ஸ்ரத்தா யோகா விரமித தனுஹு சேஷபீட்டம் பஜே தாஹா இதுதான் கவியருடைய ஒரு சாத்துரியம் தெரியுது. ஸ்ரீரங்கத்துக்கு போய் ரங்கநாதன் செய்வின்னு சொல்லல, காஞ்சிபுரத்துல பெருமாள் செய்வின்னு சொல்லிட்டேன். ஏன் சொல்லல அப்படின்னா ஸ்ரீராமாவதாரம் தானே, ராமாவதாரத்துல ரங்கநாதன் அயோத்தியில அங்க ஒரு விபீஷன் தானே ஏழு பண்ணிட்டு வர அப்ப அங்க வரல இல்ல. அதனால அதுக்கு முன்னாடி சேஷ பீட்டம் மாத்திரம் இருக்கும், அங்க ஆதிசேஷன் பீட்டம் மாத்திரம் இருக்கு. அதனால ரங்கநாதன் வரப்போறாங்கிறதுக்காக ஒரு சேஷ பீட்டம் ஒன்று இருக்கு. அந்த சேஷ பீட்டத்தை நீ சேவிச்சுவோம் அப்படின்னு அழகா சாத்துருவாங்க ஆளு பொறுத்த கேள்வி கேட்பான். இது எப்படி அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்பான். சேஷபீட்டத்தைச்சுக்கோ எங்களுடைய குலதனம் அதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பெருமாள் ராமன் சொல்றார் அப்படின்னு. சத்தியே திவ்யே அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க விமானம் அப்படின்னு சொல்றார். இப்படி இது தாண்டி தாமிரபரணி நதி கரைகிறது. அங்கே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் எல்லாம் சேவிச்சிருந்து நீ போகக்கூடிய வழி எல்லாம் எடுத்து சொல்ற. இதே லங்கைக்கு போகணும், அங்கே போய் சீதா தேவியை பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டேன். சீதா தேவி எப்படி இருக்காரு அப்படின்னா, சூன்யாதிஷ்டிதம் அதிகம் நிதித்தம் வக்ர பத்மம் தாராகாரம் நயன கனிதம் தாழ் கந்தோ விலாபா. சூன்யாதிஷ்டி கண்ணு கலந்து பார்த்துட்டு இருக்கோம், ஆனா சூன்யத்தை தான் பார்த்துட்டு இருக்கா, என்ன பார்க்கணும் தெரியாம சூன்யமா ஒரு திருஷ்டி. சொல்லிக்க மதிக்கம் மூச்சு விடுவார், ஆனா பெருமூச்சு தான் விட்டுருந்துருக்காரு எப்பவுமே. நீதிகம் வக்ர பத்மம் தாராகாரம் நயன சரீரம், கண்ணிலிருந்து வரக்கூடிய ஜலங்கள் இப்போது அது தாரையாக பிரவாகமாக வந்துட்டே இருக்கும். சாமி கந்தோ விலாபா, பேசுற பேச்சு எல்லாம் அழுகையாக இருந்து எப்பவுமே என்னை பற்றி குறிப்பதாகவே இருக்கும். என்ன கஷ்டம் இருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும், அப்போ வித்தி கண்ண கொடுமையை பத்தியா இப்போ ஒரு நிலைமைக்கு அவர் ஆளாயிட்டாரு அப்படின்னு சீதா தேவியுடைய அடையாளங்களை எல்லாம் பத்தி சொல்லி, நீ என்னுடைய மோதிரத்தை புரிஞ்சானால் அவர் என்ன சந்தோஷப்படுவார் அப்படின்னு அந்த மோதிரத்தை கொடுத்தா அவர் பல என்ன என்ன சந்தோஷங்கள்லாம் அவருக்கு வரும் அப்படின்னு அதையும் எடுத்துக்கூடிய அந்த மோதிரத்தை கையில வச்சிருந்து அதுபோல் தன்னுடைய திருமார்களை அணைச்சு அதுபோல் தன்னுடைய நெத்தியில வச்சு அவர் பரம சந்தோஷப்படுவாரா. அந்த மோதிரத்தை அவர் கையில வச்சுக்கும் போது பாணி கிரகண வேலையில என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தப்படுவார். அவர் நெத்தியில் இருக்கும் போது பெருமாள் ராமன் ஆலிகனம் பண்ணும்போது எப்போ அதை அந்த சந்தோஷப்படுவார். இது ஒண்ணு ஒண்ணு அழகா எடுத்து சொல்ற சீதா தேவி கிட்ட கடைசியில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, பாத்தாலேஷாச்சபதி பரதே யஸ்தராஜ்யாபிஷேகம் யாமாமேகா வனமனுகதா ராஜதானீம் விஹாய தாமேவ த்வா முசிதசயனாம் பாஹுமத்யே மதீயே தூரே க்ருத்வா குணவதி முஹுர்தூயதே ஜீவிதம் மே. பிராட்டி கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை எடுத்து சொல்றார். நீ குணவதி, ஏன்னா நான் என்னுடைய அப்பாவுடைய ஆஜ்ஞையினாலே நான் காட்டுக்கு போகும்போது ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போகும்போது கூட வந்தவர். தாத்தா தேசாச்சபதி பரதே நெஸ்த ராஜ்யாபிஷேகம் யாமா மேகா வனமனுகதா ராஜதானியம் விகாயான. அப்போ ஒரு கஷ்டமான காலம் ஒன்று வரும்போது ராஜ்யம் இல்ல வனத்துக்கு போகணும் அப்படின்னு வரும்போது நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து இருந்த நீ. அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் பிரிவுங்கிறதுக்கே பிரசக்தி இல்லாம இருக்கும்போது சடூர் இப்படி வந்துருச்சு. நான் என்ன பண்ணணும் கேட்டா, தாவே வத்வா முச்சித செய்ய நாம் பாகு மத்தியே மதியே காற்றுல 14 வருஷமும் என்னுடைய ரெண்டு புஜங்களுக்கு நடுவுல உண்மை வச்சு உண்மை போற்றி பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட மகா குணவதி. ஆனா இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல பர்வதங்கள் இருக்கு, சமுத்திரங்கள் இருக்கு. நம்ம ஆரோக்கி நாற்பிடஸ் கண்டே அப்படின்னு சொன்ன விட்டாந்தம் ஒண்ணு இருக்கு. பெருமாள் ஸ்ரீராமன் ஹாரம் கூட போட்டுக்க மாட்டாராம், அழுத்துல ரத்னஹாரம் கூட சமர்ப்பிச்சுக்கிறது இல்லையா பிராட்டியோட ஏகாந்தத்துல இருந்தாராம். ஏன்னா ரத்னஹாரம் வந்தா ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்து அது உறுத்துமே அப்படிங்கறதுனால அதையும் போட்டுக்கிறது இல்லையா. அப்படிப்பட்ட பெருமாளுக்கு பிராட்டிக்கு நடுவில் இப்ப பருவதாக சிக்கதாக பருவத்தங்கள் இருக்கு, சமுத்திரங்கள் இருக்கு, எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. அதனால முகர் தூயத்தே ஜீவிதம்மே, என்னுடைய மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது. நீ கவலைப்பட வேண்டாம், சேதும் பத்வா விபுல மசலை சாய கயிறுவா பயோதம் கிருத்வா லங்காம் சஜனிவ கரே கேலதாம் வானராணாம் அல்பியோதி சுமுகி திவசையே வேண்டாம். சீக்கிரமே உங்களுடைய காதுல நல்ல வார்த்தை வரும், உங்களுடைய காதுல தேனாக வந்து பாயும். இதனால் லக்ஷ்மணனுடைய விரு கோஷம். நான் என்ன பண்ண போறோம் கேட்டா, சேதும் பத்மா அணையில சமுத்திரத்துல சேது கட்டியோ இல்ல சமுத்திரத்தை வட்டடிக்க செய்தோ ஏதோ ஒரு உபாயம் பண்ணி சமுத்திரத்தை தாண்டி வானான சைன்யத்தோட அங்க வந்து இந்த லங்கையை பிடிச்சு அந்த குரங்கு கையில கொடுத்துட போறோம். குரங்கு கையில பூவானியை கொடுக்குற மாதிரி லங்கையை பிடிச்சு குரங்கு கையில கொடுத்துட போறோம். இது கொஞ்ச நாள் பொறுத்துக்கும். அல்பியோ விஹி சுங்கி திவசை யோத என் யாத்துதானான், அப்ப லக்ஷ்மணனுடைய வில்லு கோஷமானது உன் காதுல தேனாக வந்து பாயும் அப்படிங்கிறார். லக்ஷ்மணன் ஏன் சொல்றார் அப்படின்னா, வாழ் கூட வேண்டாம் லக்ஷ்மணே போரும் அதுக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றார். கர்ணே செய்தும் தவற செய்தா லக்ஷ்மண சாப்பையோ தெய்ஹி, இப்படி எல்லாம் அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை எல்லாம் எப்போது எடுத்து சொல்லணும் அப்படின்னு நூறு அழகா விஷயம் சொல்றார். சித்தே கிருயா சபதி பவதி யஜ்ஜனஸ்தான யுத்தாத் சம்பிராப்தம் மாம் தசமுக சமான் பாரயித்வா கராதீன் சஸ்திராதாட்டம் ஸ்தனகலசையோ ரூஷ்மணாரோபயத்ரிஹி காதா ஸ்னேகை ரபிஹி தவதி கர்கதா ஹர்ஷபாஸ்தைஹி. இப்போ ஒரு விஷயத்த ஞாபகம் கொடுக்கிறார். அன்னைக்கு ஜனஸ்தான யுத்தம் ஒன்று நடந்தது. அதுல கரண், தூஷணன், திரிசிரஸ் முதலானவர்களுடைய தலைமையில 14,000 பேர் யுத்தம் பண்ணும்போது ராமன் ஒருத்தராக இருந்து, அதுவும் தரையிலிருந்து 16,000 பேரை சம்ஹாரம் பண்ணிட்டார். ஜனஸ்தானே ஹதஸ்தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. ஜனஸ்தானம்ங்கிறது பிணஸ்தானமாக ஆயிருக்கு. அப்படி அவர்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணி முடிச்சுட்டு பெருமாள் அப்படி வரும்போது பிராட்டி ரொம்ப சந்தோஷத்தோட பார்த்தாராம், இப்படிப்பட்ட மகா பௌருஷம் இவருக்கு இருக்கு, இவர் என்னுடைய பர்த்தாவா இருக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உடனே தந்திருஷ்டா சத்ருகந்தானம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வதே அப்படின்னு வால்மீகி அழகா ஸ்லோகம் சொல்ற. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டவர் பர்த்தாரம் பரிஷஸ்வதே அப்படின்னு பர்த்தாவை இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டார் அப்படின்றார். இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டார் அப்படின்னா இத்தனை வருஷமா இந்த மாதிரி ஆலிங்கனம் பண்ணிக்கலையாம், அப்படி ஒரு பிரணயத்தோடு கூட ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட அப்ப 24 வருஷம் ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 25 வருஷத்துல இப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டது இல்லையா, அந்த மாதிரி பிராட்டி வந்து அவருக்கு சம்மானம் பண்ணாரா. ஆலிங்கனம் எதுக்காக பண்ணார் அப்படின்னா வியாக்கியானத்தான் அழகா சொல்றா, நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்றா, பெருமாளுக்கு திருமேனியில மொத்தமுமே அஸ்திரங்கள் பட்டு நிறைய காயம் இருக்கான், அதுக்கு ஒத்தடம் கொடுக்கணும்னு நினைச்சாராம். அதனால தன்னுடைய திருமேனியினாலேயே ஒத்தடம் கொடுத்தாராம். அவருக்கு சரியாயிட்டு உம்முடைய திருமேனி, அந்த திருமேனியினுடைய ஊஷ்மா, அந்த திருமேனி சூடு இருக்கும் அதாவே எனக்கு உத்தரம் கொடுத்து அப்படிங்கறதையும் ஞாபகப்படுத்துறேன். அதனால என்னால முடியாது இல்ல குரல் தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள், கண்ணர் ஆனந்த கண்ணீர், இது எல்லாத்தோடையும் என்னை எதிர்கொண்ட அந்த காட்சியை பெருமாள் நினைச்சு பார்த்து இப்ப எதுக்கு சொல்றான்னு கேட்டா, மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்மானம் எனக்கு வேணும். இப்ப ராவண சம்மாரம் ஆன உடனே ஏன் உமக்கிட்டேந்து இதை எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற அந்த ஜனஸ்தானத்தை 14,000 பேர் கொண்ட மாதிரி லங்கையில எத்தனையோ லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய ராட்சதெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு நான் வரும்போது இது எனக்கு பெரிய பரிசாக கிடைக்கணும் சச்சா கிளேசம் அப்படின்னு இங்கிட்டமாக இந்த விஷயத்தையும் எடுத்து ஞாபகப்படுத்தி அவருடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் மொத்தத்தையும் போட்டு இத்தம் ஜனகதனையாம் தீபயித்வா அவசோகி சத்யம் புஷ்யன் தினகர குலே தீப்யமானேர் நரேந்திரீ ஸ்வைரம் லோகான் விதரதிகிலான் சௌமிய லக்ஷ்மேவ விஷ்ணு சர்வாகாரே ஸ்வரனு குணையா சேவிதோ ராஜஹம்சியா. ஹம்சத்துக்கிட்ட சொல்ற இதே மாதிரி மனசுக்கு பிடிச்ச கிருத்தியமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி சீதாதேவிக்கு நீர் தான் உயிர் கொடுக்கணும், பிராணனை கொடுக்கணும், அதனால அவர் உயிர் தரிப்பவளாகணும். இதனாலே மேலும் எங்களுடைய சூரிய வம்சம் இருக்கொள்ளியோ அதுல சூரிய வம்சத்து ராஜாக்களுக்கெல்லாம் உங்களோட ஒரு தோழமை வரும், ராஜாக்கள்லாம் உங்க ரொம்ப பகுமானம் பண்ணுவார், எல்லா விதத்திலையும் சிறந்ததாக இருந்து பிராட்டி கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீ ஆகாசத்தில் கிளம்பிப்போ, அத உனக்கு எப்பவும் உன்னுடைய பத்னியான ராஜஹம்சி அவளோடு கூட உனக்கு வியோகம் வரக்கூடாது, நான் தொடர கஷ்டம் உனக்கு வரக்கூடாது, எப்போதும் சேர்ந்து ஆனந்தமா இருக்கணும், சக்மி தேவியோட பெருமாள் எப்பவும் ஆனந்தமா இருக்கா மாதிரி நித்திய ஸ்திரியா இருக்க மாதிரி நீயும் ஆனந்தமாக சஞ்சரித்து இருக்கணும் அப்படின்னு அழகான வார்த்தையை சொல்லி அனுப்புற அந்த அம்சத்தை. காளிதாசம் வந்து மேகதூதத்துல மேகத்தை தூது விட்டுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றார், கடைசியா இருக்கக்கூடிய வார்த்தை என்ன கேட்டா, வார்த்தைய பூத்து வித்யுதா விப்ரயோகா, மேகமே உனக்கு மின்னலை விட்டு நீ என்னைக்குமே பிரிஞ்சு இருக்கக்கூடாது, சேர்ந்தே இருக்கணும். மேகங்கிறது பர்த்தாவா, மின்னல்ங்கிறது பத்னியா, ஆனா மின்னலை விட்டு உனக்கு தெரியும் இல்லாம நீ சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அந்த மேகதூதத்தில் கடைசியில் இப்படி சொல்லி முடிக்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டா, பொதுவா முதல்ல மேகத்தை போய் இப்படி தூக்கி அனுப்புறான் அப்படின்னு தோணும். மேகம் ஒன்றும் சேதனமான வசதி இல்லையே அப்படின்னு. ஆனா மேகம் இந்த எக்ஷன் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்க்க பார்க்க பார்க்க அது மேகம்ங்கிறதே நமக்கு மறந்து போயிடும். மேகங்கிறதே மறந்து போய் அது ஒரு உயிர் இருக்கா மாதிரியும், அந்த மேகத்தோட பேசும் போது மேகத்துக்கு ஒரு பெயர் உயிர் இருக்கா மாதிரியும், இவருடைய சந்தேகத்தைனா இவருடைய சந்தேகத்தான் நேர போய் அப்படியே சொல்ற மாதிரியும் அப்படியே தோணும். கடைசியில சொல்லிட்டு நீ சொச்சமாக தெரிஞ்சுக்கோ, உனக்கு மின்னல் அம்மாவோட கூட உனக்கு விப்ரயோகம் பிரிவுங்கிறது வராம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப உண்மையிலேயே இவர்கள் ரெண்டு பேரும் தம்பதிகளோ மேகமும் மின்னலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல தானா வந்துக்கணும். அதை அனுசரித்துதான் சுவாமி ஜெயிக்கேன். நீங்க வந்து நீ ராஜஹம்சமான நீ ராஜஹம்சியோட உனக்கு பிரிவு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹம்சத்தை அனுப்புறான் முடிகிறது. எல்லா விதத்திலையும் அந்த காளிதாசனுடைய மேகதூதத்துக்கு மாதிரியே அப்படியேதான் பண்ற சுவாமி தேசிகன். சில இடங்கள்ல அதை காட்டிலும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ற. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, வேதாந்த அர்த்தங்கள் மொத்தம் இதுல இருக்கு. அதுல அது கிடையாது, வெறும் சிங்காரம் தான். அதுல சிங்கார பிரதானமான காவியம். இதுல வந்து சிங்காரமே கூட பக்திக்கு அங்கம் அப்படின்னு சொல்ற நம்ம ஆச்சாரியர் கண்ணனுக்கே ஆம் அது தாமும் அறம்பொருள் வீடு இதற்கு எந்துரைத்தான் ராமணன் சீலன் ராமானுஜன் மிக்க புண்ணியமே அப்படின்னு சொல்ற மாதிரி, கிருஷ்ணனுக்கு நாம் கிருஷ்ணன் விஷயத்துல நாம காட்டக்கூடிய சிங்காரம் இருக்கோ இல்லையோ அதுதான் நமக்கு பரம உத்தேசியம். மற்றெல்லாம் மோட்சம் கூட அதுக்கு அங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ரீதியில பரம பிரேமம் நாம எல்லாம் ஸ்திரீ பிராயமாக இருந்து பகவானுக்கு புருஷன் ஆக்கி அவனுக்கு பிரேமத்தோடு இருக்கணும் அப்படிங்கறதுதான் நமக்கு பரம புருஷார்த்தமான அப்படின்னா, அதையும் கூட சேர்த்து இங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆச்சரியமா இருக்கும். சந்திச்சைவம் சகதபி குலேஹே சேதுனா லங்கிதாத்திஹே பந்திகிரீமே யுதி விநிஹதே ப்ராப்யசீயாம் பிரதீதஹ ராஜ்யம் போய ஸ்வயம் அனுபவன் ரக்ஷிதம் பாதுகாப்யாம் ராமஸ்ரீமான் நதனு தனிஜாம் ராஜதானீம் தனாதாம். இப்படியாக தூது சொல்லி அடிப்பிச்ச பெருமாள் அதுக்கப்புறம் கபிகுலத்தோட கூட நேரம் போய் சேதுவை கட்டி லங்கைக்கு அந்த பக்கம் போய் ராவணனை சம்ஹாரம் பண்ணி அதுக்கப்புறம் பாதுகா ராஜ்யத்தை தான் சுவீகரித்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சுபமா முடிக்கிறார். வித்யா சில்ப பிரகுணமதினா வெங்கடேசேன கிருத்தம் சிந்தா சானோல்லிகிதம் அசகிருத்யேயசாம் பிராப்தி ஹேதும் சீதாராம வெதிகர சகம் ஹம்ச சந்தேச ரத்னம் அப்படிங்கிற வேதாந்த தேசிய இந்த காவியத்தை பண்ணார். அது சொல்ற கடைசி ஸ்லோகம் வித்யா சிற்ப பிரகுணமதினா அப்படின்னா, வித்யை அப்படிங்கிற சிற்பம் அதுல கெட்டியானவர். அதாவது ஒரு காவியம் பண்றது அப்படின்னா ஒரு சிற்பம் ஒரு சிற்பம் நிர்மாணம் பண்ற மாதிரி தான். அது படைப்பாளி அப்படின்னு சொல்லுவார். கவிஹி அப்படிங்கிறார், சிரஷ்டா கவி அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். யார் காவியம் பண்றாலோ அவர் வந்து பிரம்மா மாதிரியா, பிரம்மா எப்படி சிருஷ்டிக்கிறாரோ அந்த மாதிரி இவரும் புது புது லோகங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறார் மனசுனால. சகவி கச்சதே சிரஷ்டா ரமதே எத்த பாரதி, பிரம்மா சிருஷ்டிக்கிறார், பிரம்மா கிட்ட பாரதி சரஸ்வதி தேவி இருக்கார், இவர் சிருஷ்டிக்கிறார், இவர்கிட்டையும் பாரதி சரஸ்வதி தேவி இருக்கார், என்ன வாக்கு தானே சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு அழகா சொல்றார். அப்போ அந்த மாதிரி வித்யா சிற்பம், வித்யா அப்படிங்கிற ஒரு சிற்பம், அந்த சிற்பத்துல மகா நிபுணர் சுவாமி தேசிகன். அவர் இதை பண்ணார். சிந்தாசானோ லிகித மசகிருச்சேயசாம் பிராப்தி ஏதும் செஞ்சது சம்ச சந்தேச ரத்தம். ரத்னம் அப்படிங்கன்னா அது சாணத்துல தேய்ச்சி தேய்ச்சி பார்த்து அது சுத்தமானது அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி சிந்தாசானோ லிகிதம், சிந்தா அவருடைய புத்தி கற்பனா சக்தி இருக்கையோ அதுலயே தேய்ச்சி இதை பண்ணிருக்காராம் கற்பனா சக்தினாலே. பச்சியந்தோ அந்த சிரவணம் அல்ல கம், இது எல்லாரும் பார்க்கணும், கண்ணுனாலே பார்க்கணும், காதாசிர கண்ணுனாலே உள்ளுக்குள்ள பார்த்து எல்லாரும் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு கடைசியில் சாதிக்கிற. இது பல திவ்யதேசங்களுடைய அனுபவமும் இதுல இருக்கிறபடினாலையும் வேதாந்த அர்த்தங்கள் மொத்தம் இருக்கிறபடினாலையும் அதுக்கு அங்கமான சிருங்காரங்கள் ஆச்சரியமா இருக்கிறபடினாலையும் இது கம்ச சந்தேச ரத்னம் சிரேஷ்டமான காவியம், ரத்னம்னா சிரேஷ்டம் அர்த்தம், சிரேஷ்டமான காவியம் அப்படிங்கிறதும் இதுல தெரியுது. இப்படி ஆச்சரியமான ஒரு காவியத்தை அருள் செய்தார் அப்படிங்கிறது தான் இங்கே திருநாமத்தில் நாம் பார்த்தோம். ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிற காவியத்தை அருள் செய்தவர் அப்படிங்கிற முன்னாடி சுபாஷி தேவி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 771வது திருநாமத்தில் ஹம்ச சந்தேச விவரித்த பகவத் பிரேம தல்லஜா, பகவானுடைய பிரேமத்தை கம்ச சந்தேகத்திலே காண்பித்தவர். அது மாதிரி இல்ல, பகவான் கிட்ட நமக்கு இருக்க வேண்டிய பிரேமத்தை பத்தியும் கம்ச சந்தேகத்தில் காமித்தவர் என்று சொல்லலாம். அடுத்த திருநாமத்திலிருந்து அடுத்த கிரந்தங்கள் பார்ப்போம். கவிதாச்சித சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.